அக்கர சீமை அழகினிலே மனமாட கண்டேனே, அக்கர சீமை அழகினிலே மனமாட கண்டேனே, புதுமையிலே மயங்குகிறேன், புதுமையிலே மயங்குகிறேன், அக்கர சீமை அழகினிலே மனமாட கண்டேனே. பார்க்க ஆனந்தம் பறவை போல உல்லாசம், வேலையின்றி யாரும் இல்லை எங்கும் சந்தோஷம், வெறும் பேச்சு வெட்டி கூட்டம் ஏதுமில்லை இந்த ஊரில், கள்ளம் கபடம் வஞ்சகமின்றி கண்ணியமாக ஒற்றுமை உணர்வுடன் வாழும் சிங்கப்பூர். அக்கரை சீமை அழகினிலே மனமாட கண்டேனே, புதுமையிலே போல பிள்ளைகள் தேனிலாடும் முல்லைகள், துள்ளி துள்ளி மான்கள் போல ஆடும் உற்சாகம், தினந்தோறும் திருநாளே சுகம் கோடி மனம் போலே, சீனர் தமிழர் மலைய மக்கள் உறவினர் போல அன்புடன் நட்புடன் வாழும் சிங்கப்பூர். அக்கரை சீமை அழகினிலே மனமாட கண்டேனே. மஞ்சள் மேனி பாவைகள் தங்கம் மின்னும் அங்கங்கள், காவியத்தில் வார்த்தை இல்லை உம்மை பாராட்ட, நடை பார்த்து மயிலாடும் மொழி கேட்டு கிளி பேசும், கண்ணில் தவழும் புன்னகை கண்டேன் சொர்க்கம் போல இன்பமும் பெருமையும் வாழும் சிங்கப்பூர். அக்கரை சீமை அழகினிலே மனமாட கண்டேனே, புதுமையிலே மயங்குகிறே, லா லா லா லா லா லா லா லா லா லா லா லா லா லா லா லா லா லா லா லா லா லா லா லா லா.